ஸ்நானம் செய்ய சீர்மிகு தாசரதே சீராய் தைல ஸ்நானம் செய்ய சீர்மிகு தாசரதே நீராடின ஸ்ரீ மேளம் பதினெட்டும் கொட்ட மேளம் பதினெட்டும் கொட்ட மேலோர் கீதம் வீசைக்க மேளம் பழ பழவென தைலம் பரிமளம் பலவிதம் வீசிட பப்பள பழ பழவென தைலம் பரிமளம் பலவிதம் வீசிட தகிட தகிட தத்தும் என தாளங்கள் தலை தனில் தீர்ந்திட தகிட தகிட தத்தும் என தாளங்கள் தலை தனில் தீர்ந்திட நீராடின ஸ்ரீராம நிறைக்க